శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిత కీర్తికేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాహృది అశ్వగురుపరంపరాయే నమః. போன ஸ்லோகத்துல அதுக்கு முதல் ஸ்லோகத்துலதான் ஒரு விஷயம் சொன்னோம். அதாவது அங்கேருந்து கிளம்பி வருகிறான். கிளம்பி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, இவனுடைய இவன் பண்ண கர்மா, அந்த இவனுடைய கர்மாவை வந்து அனுபவிக்கணும், கர்ம பலனத்தை அனுபவிக்கணும். அதுக்கோ தன்னே வளரான். அதுக்கு அதுக்கான ஒரு வாக்கியம் சொன்னோம். இது ரமணீஸ்வரனாக அத்தியாசோக ரமணீயாம் யோனிம் ஆபத்தியன், பிராமண யோனிம் வா, க்ஷத்ரிய யோனிம் வா, வைஷ்ய யோனிம் வாஹ கபூயசரணாத்யாசோஹ கபூயாம் யோனிம் ஆபத்தியன், சுவாயோனிம் வா, சௌக்கர யோனிம் வா, சண்டாள யோனிம் வா. இங்க நம்ம சொன்ன வார்த்தை இதுதான். இந்த வாக்கியத்தை சொல்லணும். என்ன சொன்னோம்? இந்த மாதிரி யார் ஒருவன் ரமணீயசரணனா இருக்கானோ, புண்ணியமான கர்மாக்களை ஆசிரிக்கிறானோ, அவன் இங்க வந்து புண்ணியமான பிறப்ப அடைவான். அது பிராமண பிறப்போ, க்ஷத்திரிய பிறப்போ, வைஷ்ய பிறப்போ. அதே மாதிரியாக பாபத்தை அனுஷ்டிச்சான்னாக்கா பாப மனை அதுக்கேத்த மாதிரி ஒரு நாயாகவோ அல்லது பன்றியாகவோ சண்டாளனாகவோ பிறப்பான் அப்படின்னா வாக்கியம் சொல்லிட்டோம். இப்போ ஆக்ஷேபம் பண்றா, வந்து இந்த இடத்துல கர்மான் எங்க இருக்கு? ரமணீய சரணாக கபூய சரணாக தான் இருக்கு, ஆச்சாரம் தான் இருக்கு. ஆச்சாரம் வேற, கர்மா வேற. கர்மாவுக்கு அனுகுணமா இருக்கிறது ஆச்சாரம், அங்கமாக இருக்கிறது. சுத்தமா இருக்கிறதுன்றது ஆச்சாரம். பூர்வபக்ஷியோட அபிப்பிராயம் இப்போ சுத்தமா இருக்கிறதுன்றது ஆச்சாரம். அந்த சுத்தமா இருந்து கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது, அது வந்து இது கர்மங்கள். இப்படி இந்த கர்மாக்கள் வேற, ஆச்சாரங்கள் வேற. அதனால கர்மாக்களுக்கு பலன, அது பலனா இங்க சொல்லல, ஆச்சாரங்களுக்கு பலனாதான சொல்லப்பட்டிருக்கு. வந்து நம்ம ஒவ்வொன்றும் வாக்கியங்கள்லாம் சொல்லச்ச கூட சில வாக்கியங்கள்லாம் நம்ம சொல்றோம். இந்த வாக்கியங்கள் எல்லாம் வரும். என்னென்ன? யான்யனவ தியானிகம்மானி யான்யஸ்மாகம் சுசரிதானி அப்படின்னு பிரித்து சொல்றது. அப்படி ஞானி அனவத்யானி கர்மானி, எந்த கர்மாக்கள்லாம் தோஷமற்றதோ அது மாதிரி யான் அஸ்மாகம் சுசரிதானி. சுசரிதம், சுசரிதம்னு என்ன அர்த்தம்? ஒழுக்கத்தோட இருக்கிறது, அதான் சுத்தமா இருக்கிறது. அது எல்லாத்தினாலையும் சுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி ஆச்சாரங்களை அவ்வளவு அழகாக சொல்லிட்டு போயிருக்கு. ஆச்சாரங்களை சொல்லிடுச்சோம்னாக்கா அது அப்படியே தானே ஏத்துக்கணும். ஆச்சாரங்கள் வேற, கர்மாக்கள் வேறன்னு ஏன் ஆயிடுச்சு? உபநிஷத்தை எப்படி சொல்லிட்டு ஞானி அஸ்மாதும் சுசரிதான், எவைகள் நமக்கு சுசரிதங்களாக இருக்கின்றனவோ, அவாறு ஞானி அனவத்தியானி கர்மான், தோஷமற்ற கர்மாக்களாக இருக்கிறதோ அப்படின்னு வாக்கியமே இருக்கு. இது உபநிடத்திலே சொல்லு. அதனால ரமணீய சரணர்கள், கபூய சரணர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரமணீய சரணர்கள்னாக்கா சுத்தமான ஆச்சாரத்தை அனுப்பிக்கிறவா. சுத்தமான, நமக்கு வந்து சுத்தமான ஆச்சாரம் வேணாம் நம்ம சொல்ல போறோமா. ஆச்சாரங்கிறது ரொம்ப உசந்தது. ஆச்சாரம்னா என்ன அர்த்தம்? சீனம், ஒழுக்கமா இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த ஒழுக்கத்தை வந்து நமக்கு பிரதானமா சொல்றது. இவர் வந்து கேட்கிறார், யுதிஷ்டர பார்த்து யக்ஷன் கேட்கிறான், பிராமணனுக்கு எதனால ஏற்றம் அப்படின்னு கேட்கிறான். ஆபிஜாத்தியத்தினாலயா, படிப்பினாலயா? அந்த ஆபிஜாத்தியம் நல்ல வம்சத்துல பொறுக்கிறது, நல்ல படிப்பு இருக்கிறது, அதே மாதிரி வயசு, அந்த மாதிரி ஒழுக்கம், இது எதனால ஏற்றது எனக்கு? அப்படின்னு கேட்டு ஒழுக்கத்தினாலதான் பிராமணனுக்கு ஏற்றம். நல்ல ஆச்சார் திருக்குறள்ல ஒழுக்கமுனைமேன்னுட்டே 10 குறள்கள். ஒழுக்கம் விருப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், அதுதான் முக்கியம். அதனால ஆச்சாரம்ன்றது நமக்கு தேவையே, நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த பூர்வபக்ஷியனுடைய கதி எப்படி இருக்குன்னாக்கா, ஆச்சாரம்ன்றது வேற, கர்மாங்கிறது வேற. இந்த ஆச்சாரங்களுக்கு அனுகுணமாகத்தான் இந்த ஸ்ருதி இருக்கு. ரவணீய சரணாக கபூய சரணாக அந்த மாதிரி இருக்கு. அதனால அதனால நம்ம இங்க ஏற்றுக்கணும். ரவணீய சரணாக கபூய சரணாக இருக்கிறது. அதனால ஆச்சாரங்களுக்கு ஆச்சாரங்களுடைய பலன்தான் இந்த மாதிரி நல்ல பிறப்புங்கிறது. கர்மாக்களுடைய பலன் இல்லை. அதனால கர்மா எடுத்துட்டுதான் இவன் வரான். கர்மா மீதி ஆயிடுறது, சுருக்கத்தெல்லாம் அனுபவிச்சான், அது அந்த பலன் தான் எல்லா பலனும் முடிஞ்ச உடனே கர்மமே இல்லாமல் வெறும் ஆச்சாரத்தினுடைய பலனான நற்பிறப்பு, நல்ல குலம் நல்ல வம்சம் அந்த மாதிரி பிறப்புல பிறந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கோசரம் இவன் வரான் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியானவன் ஆட்சேபிக்கிறான். அதாவது பூர்வபக்ஷிக்கு ஏதாவது இச்சு வேணும். இதுக்கெல்லாம் ஆனந்த சக்கிய விதங்க நியாயம் பேரு. பூர்வபக்ஷம் இல்லாம அதிகாரமே இருக்காது. ஏற்கனவே நம்ம ஆரம்பத்துல சொல்றோம் அதிகாரம் அப்படின்னாக்கா 5 அங்கங்கள், 6 அங்கங்கள், தேசிய மீமாம்சா போதுகையில 10 அங்கங்கள் சாய்க்கிறார். ஆனால் இந்த மாதிரி அங்கங்கள்லாம் 10 இருக்கலாம், 6 இருக்கலாம், 5 இருக்கலாம், எல்லாம் இருக்கு. அதுல பூர்வபக்ஷம்ன்றது ஒண்ணு. பூர்வபக்ஷ இச்சைகள்லாம் திருடமான இச்சைகளா இருக்கணும். அந்த மாதிரி உகரத்தையே காமிச்சுதான் பூர்வபக்ஷி. யானி அஸ்மாகம் சுதிர்தானி, யானி அனவத்யானி கர்மானி, இப்படின்னா வாக்கியம் இருக்கே, ரெண்டும் பிரிச்சு சொல்றதே. அதனால ஆச்சாரங்கள்ன்றது வேற, சுசிரிதங்கள். அந்த சுசிரிதங்களுக்கு பலன்தான் இந்த மாதிரி சொல்லப்படுறது. இது என்ன, இந்த ரமணீய சரணாக கபூய சரணாகன்றது. அதனால அதுக்கு அனுகுணமாக தான் இங்க சொல்லணும் அப்படின்னுட்டு அவ ரெண்டு அப்படின்னு பூர்வபக்ஷ ஆட்சேபம் பண்றோம். ஏன் இந்த மாதிரி சொல்லணும், ரெண்டும் ஒன்னாவது சொல்லிடலாமே, ஆச்சாரமும் கர்மாவும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா என்ன விரோதம்னா, ஸ்ருதியே காமிச்சு கொடுக்கறது பிரிச்சு, ஆச்சாரம் வேற கர்மா வேறன்றது. அதனால அதுதான் எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய ஆக்ஷேபமாக இருக்கு. அந்த பட்சமானது தவறான பட்சம். ஏன் அப்படின்னாக்க, பிரிச்சு காமிக்கிறதுனாலேயே அது வேற இது வேறன்னு ஆயிடாது. நம்மளே பாருங்க, பிராமணர் அப்படின்னு சொல்றோம். பிராமணர் சொன்னாக்க நமக்குள்ள எவ்வளவு வேறுபாடு இருக்கு. பொதுவா சிவவிஷ்ணுவால் சிவவிஷ்ணுவால் எடுத்துனாக்க அதுல எப்படி தேவிக சம்பிரதாயஸ்தர், தென்னாச்சாரிய சம்பிரதாயஸ்தர்கள், தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல பாருங்க, அவெல்லாம் ஆச்சாரிய வர்க்கம், ஆச்சாரிய வகைரா, சிஷ்ய வகைரா, ஆச்சாரிய குருடான தனி வகைரா, சிஷ்ய வகைரான் தனி வகைரா, அமாரி யதீஸ்வரர் நிறைய பேர், ஏகாங்கிகள் நிறைய பேர், அப்படியே வளர்ந்தான் நிறைய தெரியும். தெலுங்கு சம்பிரதாயத்துல பாருங்க எத்தனை விதம் பேதங்கள், அவகலம் எடுத்தார், பிரகாலம் எடுத்தார், ஆண்டவன் ஆசிரமத்தார், பவுண்டரிய ஆண்டவன் ஆசிரமத்தார், அது மாதிரி சுயமாச்சாரியர்கள், அந்த சுயமாச்சாரியில எத்தனை வகைரா, தாத்தாச்சாரியர்கள், தாத்தாச்சாரியில எத்தனை வகைரா, இத்தனை பேதம் இருந்தா கூட அவனா பிராமணர்கள், நாகா வாழ்வாளா, எல்லாரும் பிராமணர்களே, எல்லாரும் சிவவிஷ்ணவர்களே. அதனால ஒரு பிரிச்சு காமிக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஒரு விசேஷத்தை இட்டுதான் பிரிச்சு காமிக்கிறோம். ஆச்சாரம் முக்கியம், ஆச்சாரம் இருந்தாத்தான் கர்மாக்கள்னா சபலமாகும். சந்தியாவந்தனம் பண்ண மாட்டேன், ஆனா நான் யாகம் பண்றேன்னு சொன்னாக்க அந்த யாகத்துக்கு சிறப்பு போயிடும். சந்தியாகினோ அசுசிஹி ஆனா சர்வ கர்மசி, சந்தியாவந்தனம் பண்ணாதவன் அசுத்தமாக விடுறான். அதனால அவன் வந்து எந்த கர்மாவையும் அனுஷ்டிக்கிறதுக்கு அவன் அனர்ஹன், அறிவுரை இல்லாமல் போயிடுறான். அதனால ஒரு 10 காயத்திரி பண்றதுக்கு என்ன கஷ்டம்? 10 காயத்திரி அதை வச்சுதான் பண்றோம். சிலவனிட்டு ஆசம் பண்ணிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு அர்ஜத்தை விட்டுட்டு 10 காயத்திரி 5 நிமிடத்துல மஞ்சள் போயிடுறேன். நம்ம மனஸ்தானே அது எவ்வளவு காயத்திரிய நம்ம ஜபிக்கிறோமோ அவ்வளவு ஞானம் வரும். அத தியான ஸ்லோகமே சொல்றோம் பாருங்க, யோதேவ சரிதாஸ்மாக்கம் தியோ தர்மாதி கோச்சரா வேறையே தஸ்ஸ யத்வர்கா பத்மரேன்யம் உபாசனை. எந்த சூரியனான தேவத்தை நம்முடைய ஞானங்களை நல்ல மார்க்கத்துல தூண்டுவானோ அந்த அந்த தேஜஸ நான் சேவிக்கிறேன். காயத்தினுடைய அர்த்தமே. அதனால நாம வந்து நம்ம எவ்வளவு கௌரவ காரியம் பண்றோமோ அவ்வளவு கௌரவம் நல்ல ஞானம் வரும், நல்ல பிரவர்த்தி வரும். நல்ல மார்க்கத்துல நம்ம பிரவர்த்திச்சு நம்மையும் நம்ம சேர்ந்தவாரையும் நம்ம குலத்தையும் நம்ம கோத்திரத்தையும் நம்ம வம்சத்தையும் எல்லாத்தையும் தூக்கி விட்டுறோம். இது எவ்வளவு விசேஷம்! அதனால இந்த காயத்ரி ஜபம்ன்றது ரொம்ப விசேஷமானது. நகாயத்ரியா பரோ மந்திரா நத்வாதசியா பரம் ரதம் வரும், நான்கு சமம் தானும் அப்படின்லாம் சொல்லி இது வரும். அதுல நகாயத்ரியா பரோ மந்திரா நத்வாதசியா பரம் ரதம், காயத்ரியை காரணம் வசந்த மந்திரம் இல்லை, தாயார காரணம் வசந்த தெய்வம் இல்லை. அந்த மாதிரி நான்கு சமம் தானம் அன்னம் தீர்த்தம் அது மாதிரி அன்னம் ரெண்டுத்துக்கு சமம் தானம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் கொடுத்தாதான் செய்யணும்ன்றது. அதுல முதல்ல சொல்றது என்ன? நகாயத்ரி அப்புறம் மந்திரம் காயத்தினுடைய வைபவம். அதனால நித்தியப்படி சந்தியாவந்தனம் பண்றதுன்றது நம்மளுடைய நித்திய அனுஷ்டானம். தரவாத சொல்றேன், நித்தியகர்மெல்லாம் அனுஷ்டிங்கோ, கர்மாக்கள்லாம் அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும். அப்படி அனுஷ்டிச்சாதான் நமக்கு பலம் கிடைக்கும். எதுவா இருந்தாலும் சரி, பரவாயில்ல. தன்னை பத்தி சொல்றேன்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம். மூணாவது அத்தியாயத்துல சொல்லிக்கு நான் சொல்லிக்கிறேன், நான் வசுதேவருடைய புத்திரன். நான் அனுஷ்டிக்காம இருந்துட்டேன்னாக்க என்னால் வசுதேவ புத்திரனான கிருஷ்ணனே அனுஷ்டிக்கிறையே, நாம ஏன் அனுஷ்டிக்கணும்னு நினைச்சுடுவா? அதனால ஒரு விவசாயனா இருக்கிறவன், உலகத்துல பிரசித்தமா இருக்கிறவன் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வழி காமிக்கணும், அனுஷ்டிச்சு காமிக்கணும். பெருமாள் அனுஷ்டிச்சு காமிக்கிறார், நம்ம ஆச்சாரியம் அனுஷ்டிச்சு காமிக்கிறார். எந்த காரியமா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் பெருமாள் என்ன பண்றாருனாக்கா நம்ம நல்ல மார்க்கத்தை காமிக்கிறார். ஐயோ ஆச்சாரியால் நமக்கு அனுஷ்டிச்சு காமிக்கிறார். அதனால இந்த ஆச்சாரம்ங்கிறது ரொம்ப வசந்தது. அதெல்லாம் இருந்தாதான் கர்மான்றது சரியா இருக்கும். இப்போ ஆச்சாரஹீனம்னா புணர்ந்து வேதாகம் சொல்றது, ஆச்சாரமற்றவனை வேதங்கள் எல்லாம் ரட்சிப்பதில்லை அப்படின்னுட்டு வாக்கியங்கள் பிரசித்தமா இருக்கு. அப்ப சந்தியாவந்தனமும் ஒரு ஆச்சாரமாயிடுறது. சந்தியாவந்தனம் பண்ணாட்டாக்கா அசுச்சி அசுத்தமா இருக்கான், நான் அசுத்தமா இருக்கான். அதனால அதை வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அனுஷ்டிச்சுதான் ஆகணும்னுட்டு. இந்த சந்தியாவந்தனத்தை சொல்லச்ச என்ன இருக்கு? நித்தியகர்மால வந்து வந்திருக்கிறது நித்தியகர்மாக்கள். அந்த நித்தியகர்மாக்களை அவசியம் பண்ணிதான் ஆகணும். இப்ப அதுக்கும் கர்மான்னு தான் அதுக்கு பேர் இருந்திருக்கு. அதனால அனுஷ்டிக்கணுமா வேண்டாமா? அதனால எல்லாமே கர்மாக்கள் தான். ஆனா ஏதோ ஒரு காரணத்தை இட்டு இதை பிரித்து சொல்றது உபனிஷத். யானி அனவத்யானி கர்மானி, யானி அனவத்யானி கர்மானி, அது மாதிரி யானி அஸ்மாகம் சுதிர்தானி ரெண்டுத்தையும் சொல்லி தானித்வயா உபாசியானி தானித்வயோ உபாசியானி அப்படிங்கிறது ரெண்டுமே முக்கியம். எனக்கு ஆதாரமான கர்மாக்கள் இல்லாம இந்த கர்மாக்கள் இருக்கு பாருங்க யாகாதிகள்னா அதெல்லாம் பலனடிக்காது. அந்த சிறப்பை காமிக்கணும். அதுக்கோசரம் ஆச்சாரத்தை தூக்கி வச்சுட்டு சுவாமி தேசியன் ஒரு ஸ்லோகம் இருக்கிறார், வயச கர்மனோர்த்தசிய சுதசிய அபிஜனஸ்தே வேஷ வாக் விற்பி சாரூபியம் ஆச்சாரன் விசரேதிய அப்படின்னு சொன்னாரு. இத பாருங்க, வயசு, கர்மா, பணம், படிப்பு, அபிஜாதம், நாலு அஞ்சு இருக்கு இதுல. அதாவது வயசுக்கு ஏத்த மாதிரி வேஷம் இருக்கணும். வேஷம், வாக்கு, விற்பி, சாரூபியம், ஆச்சாரம், இதுக்கு அஞ்சு. மேல அஞ்சுன்ன வந்து வயசு, அப்புறம் கர்மா, கர்மா, பணம், அப்புறம் படிப்பு, ஆபிஜாத்தியம், அந்த அஞ்சுத்துக்கு சமமா கீழே ஒவ்வொன்றுத்துக்கும். வயசு எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வேஷம் இருக்கணும். அந்த மாதிரி கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமா வாக்கு இருக்கணும். நம்ம எதை எந்த கர்மா பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம பேச்சு சரியா இருக்கணும். அதே மாதிரி பணம், நம்ம எவ்வளவு என்ன சம்பாதிக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி வேலை இருக்கணும். நம்ம எவ்வளவு கடினமா வேலை செய்யணுமோ அதுக்கேத்த மாதிரி சம்பாத்தியம் இருக்கணும். அதே மாதிரியாக எதை படிக்கிறோமோ, சுகம் படிக்கிறது, படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி சாரூபியம் இருக்கணும். கற்க கசலர கட்டபின் நிற்க அதற்கு தக, எதை படிக்கிறோமோ அதை அப்படியே நடத்தி காமிக்கணும். அதுதான் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்னு பெரியாசமா சொல்லுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நாம எதை வாசிக்கிறோமோ அதுக்கு அனுகுணமாவே நாம இருக்கணும், அந்த சாரூபியம் இருக்கணும். அதனால இது அதுக்கப்புறம் அபிஜாத்தியம், ஒரு அபிஜாதம் நல்ல குணத்துல பிறந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அனுஷ்டானம் இருக்க முடியும், ஆச்சாரம் இருக்கணும். இதுக்கு அஞ்சு இருக்கணும். இந்த அஞ்சும் வயசுக்கேத்த மாதிரி வேஷமும், கர்மாவுக்கு அனுகுணமான பேச்சும், பணத்துக்கு அனுகுணமான விற்பி வேலையும், அதே மாதிரி படிப்புக்கு அனுகுணமான சாரூபியமும், அது மாதிரி ஆபிஜாத்தியத்துக்கு அனுகுணமான ஆச்சாரமும், இந்த இது ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே ஜோடியா வருது. இது இது மாதிரி இருந்தாதான் நம்முடைய ஜீவனங்கிறது சரியா இருக்கும், எல்லாராலையும் போற்றப்படும்படியாவே இருக்கும். அதனால கர்மா, ஆச்சாரம் இது ரெண்டும் தேவை. எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆச்சாரமே இல்லாம நினைச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு நம்மளால சில சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம், கவனமா இருக்கும் சில விஷயங்கள் இல்லை. ஆனால் அதுக்கோசரம் சர்வாத்தரா ரொம்ப கீழே போயிடக்கூடாது. எங்க இருக்கிறோமோ அதுக்கேற்ற நம்ம ஆச்சாரத்தை வச்சுக்கலாமே, தவறு இல்லையோ இல்லையோ. எதன்னாலோக்கே பதன்னா ஸ்ட்ரெஸ் தேவைத்தான். நாம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் பெருமாளுக்கும் கொடுக்கணும். நமக்கு எது பெருமாள் வந்து கொடுத்திருக்கிறோ ஆகாரமாக அந்த ஆகாரத்தை பெருமாளுக்கு சமைச்சிட்டு சாப்பிடணும். என்ன சார் வச்சிருக்காரு, எது நமக்கு என்ன சிவராயணத்துல பகவான் வந்து வனவாசத்துக்கு போயிடுறாரு, அதுக்கப்புறம் இவாள் எல்லாம் வர வந்தாக்கா பெருமாள் கேட்கிற பரதனை அப்பா அப்பா அப்படி இருக்க அப்படின்னு இந்த மாதிரி எடுத்து ஒண்ணுமோன்னா அதன் பிறகு பெண்ணும் சந்திக்கிற. அப்ப எது சந்திச்சாருனாக்கா அங்க என்ன சாப்பிட்டார், பழம், காய், அந்த மாதிரி இந்த இது கிழங்கு அதெல்லாம் அதெல்லாம் தான் பிண்டமா சந்திக்கிறார் பெருமாள். ராமன் வந்து பிண்டமா சந்திக்கிறார், எது பிண்டம், பித்ருக்களுக்கு பிண்டம் சந்திக்கணும், தான் எது சாப்பிடறோம் அதான் சந்திக்கணுமா. அதனால தான் சாப்பிடுற இந்த வகையா இருக்கு பாருங்க, பழம், கிழங்கு, காய்கள் இதெல்லாம் அதை வச்சு பிண்டம் சந்திச்சதான் பெருமாள் லட்சுமணன். அவன் சொல்லி என்ன சொல்லிருக்க எனக்கு அதனால நமக்கு எது முடியுமோ அதை பண்ணலாமே, அதை பண்ணினாக்க என்ன தோசம் இருக்கும். அதனால ஆச்சாரம்ங்கிறது ரொம்ப வசந்தது. ஐயாரா சுவாமியோ, நாவல் பாசம் பெரிய சுவாமியோ, இவெல்லாம் ஆச்சாரத்துல இருந்து எல்லாம் இந்த வாழ்வே நான் சொல்றேன், அவன் ரெண்டு பேரும் உதாரணம் எல்லாம் இல்லைன்னு வச்சேன், எல்லாருமே எங்கேயும் வெள்ள சாப்பிட மாட்டார், எப்படி இருந்தாலும் நெருப்பா இருந்தாவா. நால்பாக பெரிய சுவாமி உஞ்சவர்த்தி எடுத்துதான் சாப்பிடுவார். அந்த உஞ்சவர்த்தின்றதை கடைசி இவர் இருந்தோம் அதை கடைபிடிச்சிருந்த சுவாமி பணத்துக்கு இன்னொருத்த கேட்க மாட்டார். ஒரு காலகட்டத்தில் என்ன மழை இருக்கு, ஆராதனம் பண்ணிட்டார். ஆனா வந்து அன்னைக்கு மழை பெஞ்சதே உஞ்சவர்த்திக்கு சுவாமி எழுந்தவரம் இல்ல, அதனால சுவாமி உஞ்சவர்த்தி இல்லாமல் நான் எப்படி சாப்பிடுவேன், அதனால நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டேன். அப்போ சுவாமி பெரிய வக்கீல் இல்லையோ, அதாவது ஜஸ்டிஸாவே ஆயிட்டவர். வேற கேட்டா என்ன கட்டணுமா அப்படின்னு கேட்டாராம். அரிசி எது கட்டணும், சுவாமி கட்டணும்தான் யாரு சொன்னா, சுவாமிக்கு எல்லாம் அர்த்தமா இல்ல, பின்னது இங்க கட்டணும் அப்படின்னு கேட்டாரு சுவாமி. அதுக்கு இந்த ஜஸ்டிஸ் சொன்ன, எனக்கு சுவாமி சாப்பிடணும்லாம் அர்த்தம் இல்ல, அந்த நல்ல நிலை எனக்கு கிடையாது. சுவாமி ஆச்சாரமா இருந்து வழிப்போம். சுவாமி என்ன ஆச்சாரம், மிக்கபடி அண்ணன் உப்புமாவே வைசுதேவம் பண்ணியாகும். வைசுதேவம்ன்றது முக்கியமானது, அந்த கர்மாவை நட்டிக்கணும். அதுவும் நாமெல்லாம் நிறைய ஸ்தாவரங்களை சாப்பிடுறோம், அந்த ஸ்தாவரங்கள்லாம் கூட ஒரு ஜீவன் இருக்கும் இல்லையோ, அதுக்கெல்லாம் பிராயசித்தமாக அந்த வைசுதேவன் பண்ணுவார். அதாவது அண்ணன் உப்புமா பண்ணணும். அது அதுவும் கிரகஸ்த ஆந்தியா ஜீவத்தையா இருக்கணும், ஆந்தியா வந்து உசுரோடு இருக்கணும், அவங்க வம்சமங்களையா போயிட்டா பண்ணக்கூடாது. ஐயா நாள் பார்க்கும் சுவாமியாஜி சுவாமி நம்ம நாள் பார்க்க ஆசிரியர் ஆச்சார் இருக்கிற அவருடைய கிதாமல் அவர் தேவ சுவாமியா பரம விஸ்வம். அந்த சுவாமி அழுதையா எல்லா கர்மாவையும் எடுத்துன்னு போயிட்டு அப்படின்னு அவர் யாகம் பண்ணிட்டு இருந்தவர் நித்யாபிமத்தில். அவர் போயிடவே இதனால பண்ண முடியல, அவளை தான் முடி போயிடும் வைதி எங்க அவளுக்கு போயிடுத்து. அதனால எதுக்கு அவள கர்மாவை கிரகிணியோடு சேர்ந்து பண்ணணும், தேவதை இருந்தாதான் பண்ண முடியும், தேவையில் பரம விஸ்வம் பண்ண முடியாது. சுவாமி தேவியோடு சேர்ந்து நித்தியபடி அன்னரூபமா வைசுதேவன் பண்ணியாகும். இந்த ஜஸ்டிஸ் வந்து சொன்னேன்னா சுவாமியோட ஆச்சாரம் என்னைக்குமே தெளிவாகிறது, தப்பு இல்லாதது, என்னைக்கும் அனுஷ்டானத்துல அற்புதமா இருக்கும். இன்னைக்கு உஞ்சகத்துக்கே எழுந்துடும் இல்லையா, அதனால திருவாருக்கு அண்ணனே பிரசாதம் இல்லையாமே. இப்ப பிரசாதம் இல்லைன்னு எப்படி வைசுதேவன் பண்றது, அதனால அன்னரூபமா அனுஷ்டானம் பண்ணி ஆகணும் வைசுதேவம். அதனால இப்ப என்ன பண்ணணும், உள்ள பிரசாரம் பண்ணி பெருமாளுக்கு அதை கண்டரோல் பண்ணிட்டு அதன் பிறகு சுவாமி என்ன பண்ணணும் தெரியுமா, அன்னரூபமா வைசுதேவம் பண்ணிடணும். பண்ணிட்டு தயாரி சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிட்டு எடுத்துன்னு வரல, பெருமாள் சாப்பிக்கணும், வைசுதேவம் பண்ணணும் அன்னரூபமா, அதுக்கப்புறம் சுவாமி சயின்ஸ் கொண்டுள்ளோம் அப்படின்னு சுவாமி உடனே யோசிச்சார். சரி சொல்லிட்டு பிரசாரம் பண்ண சொல்லிட்டு அப்ப ஆறாம் பெருமாளுக்கு கண்டரோல் பண்ணிட்டு வைசுதேவம் பண்ணிட்டோம். பண்ணுறதுக்கு பெருமாள் பிரசாதம் வச்சு சொல்லமா கடைசியில் அவங்க வச்சுட்டாரோ. இந்த சிஷ்யருடைய ஒரு பக்தி எப்படி இருக்கு பாருங்க, ஒரு ஆச்சாரியர்கிட்ட கிளம்பி அச்சான். அதே மாதிரி ஆனார், அதே மாதிரியாக இவர் திருக்கோட்டியர் நம்பிகள் நான் மூணு பேர் இருக்கிறது அன்னைக்கு சிரவண துவாசி, நேற்று ஏகாசி உபவாசம், இன்னைக்கு சனத்வாதி உபவாசம், அதுவும் காதலிக்கிற பகல் வெயில் அதுல சேவிச்சார். தன்னுடைய ஆச்சாரியர் எந்திரமானாலும் சேவிக்கிறார், வசீபுரம் திருக்கோட்டிய நம்பிக்கிற சேவிக்கிற சமயத்துல அவர் போறோம்னு சொல்லல, போறோம்னு சொல்லாத பிறகு அவர் சேவிச்சுட்டே இருக்கணும். அந்த சமயத்துல கிடாம்பி ஆச்சான் கோபம் வந்துருச்சு, தன்னுடைய ஆச்சாரியர் அப்ப கத்தினராகும், கொஞ்சமாவது உமக்கு இதயத்துல ஜலம் இருக்கா, கருணை இருக்கா, ரெண்டு நாளா உபவாசம், விஜய் காயறது காவேரி மனதுபடுக, அதுல போய் இப்படி ஜெயிச்சுருக்கேரு, அந்த சமயத்துல போறோம்னு சொல்ல மாட்டேன்றாரு, இந்த திருவிழா எப்படி வாடி இருக்கு அப்படின்னு. உடனே திருக்கோத்தி நம்பிகள் போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இப்படிப்பட்ட ஒரு சிஷ்யா இருக்கானா எம்பெருமானாருக்கு, அதுக்கோசரம் தான் நான் வந்து நம்ம சேவைக்கு போறோம்னு சொல்லல. நானும் நீரே மேலும் மதுபம் சாத்தியம் பிக்ஷ சாத்தியம் திருவேணிய பாத்துக்கிறது நீதான் உச்சிதமா சரியானவர், நீரே சாத்தியம் நேரம். அந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இந்த சுவாமி பெரிய சுவாமி அம்சையில அவர் அம்சேஞ்சு அவனே சிஷ்யருக்கு, அதுக்கோசரம் ஒரு மூட்டை அரிசி வாங்கிட்டு போட்டு எப்படி மடக்கிட்ட வைஷ்ணேகம் பண்ணாம இருக்க மாட்டாரு, அதுவும் அண்ணன் ரூபமா வைஷ்ணேகம் பண்ணி ஆகுமே, அது பண்ணனேனாக்க சுவாமி திருவள்ள உப்பா இருக்காது. அதனால சுவாமி அவசியம் ரொட்டி சாப்பிடணும், அதுக்கோசரம் தான் இந்த அரிசி அப்படிலாம் சொல்லி மடக்கி என்ன பிரசாதம் பண்ணி வச்சு வைஷ்ணேகம் பண்ணி அதை அம்சிட்ட. அதாவது இவெல்லாம் ஆச்சாரத்தை எப்படி இருந்தாலும் பாத்துக்கோங்க, நெருப்பா இருந்தா. அமனியா சுவாமி எழுதுவ, ஐயா சுவாமியுடைய திருத்தோப்பனார் சாயங்கால வேலை அப்ப மணி அஞ்சரையோ அஞ்சே முக்காரோ, என பாம்பு தொடுத்துறது பாம்பு தொடுத்துறதுன்னு ஒண்ணு நேரம் பாம்பையே காணுமா, குருகுடன் கோயில் நாள் பார்க்க புஷ்கரன்ல போய் சந்தியாவந்தனம் பண்ணி அடிய விட்டுட்டு அப்ப அடி பாம்பு வரலன்னு நேரம். ஏன்னா சூரியனை பாம்பு முழுங்க வரும், அந்த சமயத்துல நம்ம அர்ஜன் வரலையோ, அந்த அர்ஜன் தான் அந்த பாம்பல இருந்து சூரியனை காப்பாத்துமா. இத வந்து ஆரோணத்தெல்லாம் இருக்க வச்சனம் வாக்கியம் இருக்கு. அதனால ஆச்சாரத்துல நம்ம சந்தியாவனம் பண்றது இதெல்லாம் மூல காரணம். ஆகவே இந்த ஆச்சாரமானது முக்கியமானது, கர்மாவும் முக்கியமானது. இந்த கர்மாவை ஒட்டிக்கணும்னா இந்த சுத்தியா சுத்தம் இருக்கணும், சுத்தம் இல்லைன்னாக்க அது சரியில்லை. அதனாலதான் நித்தியபடி ஊயார் சொல்ற பாருங்க, கந்தையா கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி. ஒரு கூழ் சாப்பிடுறதா இருந்தா கூட தீர்த்தா மறுபடியும் சாப்பிடு, ஒரு கிழிசலான வஸ்திரம் இருந்தா கூட அதை நல்லா துவச்சுட்டு வச்சுக்கோ, துவச்சு வளர்த்து வச்சுக்கோ. அசுத்தம் கூடாது, அசுத்தம் கூடாது. அந்த அசுத்தம் இல்லாம இருக்கிறதுன்றதுதான் நமக்கு ஆச்சாரம் சொல்றோம். அந்த ஆச்சாரம்ன்றது முக்கியமானது. இன்னொன்னு, இந்த ஆச்சாரம்ன்றத பத்தி கூட வசனங்கள் நம்ம என்ன சொல்றோம், புண்ணியம் கர்ம ஆசரதி பாபம் கர்ம ஆசரதி அப்படின்னு வசனம் இருக்கே பேசுறமே, அவன் புண்ணிய கர்மாவ ஆசரிக்கிறான். சரணம்னா என்ன அர்த்தம், செய்யறது அர்த்தம், அவ்வளவுதானே. அனுஷ்டிக்கிறது கர்மாவ அனுஷ்டிக்கிறான், புண்ணிய கர்மாவ நட்டிக்கிறான், பாபகர்மாவ பண்றான் அப்படின்னுட்டு இருக்கே. இந்த பிரயோகம் எல்லாம் இருக்கிறதுனால இதுதான் சரியது. இது இல்லைன்னாக்க இது வந்து ஆச்சாரம் ஆச்சாரமும் இந்த கர்மாவும் ஒன்னாத்தான் இருக்கு, ஒரே வாக்கியமா தான் இருக்கு, ஒரே விஷயம்தான். ஏன்னா இது பேதம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அந்த பேதம் சொல்லச்ச அதுக்கு ஒரு இது சொல்லணும், ஏதாவது காரணம் சொல்லணும். காரணம் ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே இல்ல. அது வெறும தனியா பிரித்து சொல்லிட்டாலே ரெண்டும் வெவ்வேறுன்னு சொல்ல முடியுமான்னா, மீமாம்சகர் வாக்கியம் சொல்றார், பிராமணாஹ ஆஹூயந்தாம் பரிவிராஜகாஸ்த அப்படின்ற பிராமணர்கள்லாம் பிராமணர்கள் கூப்பிடப்படட்டும், சன்னியாசிகளும் கூப்பிடப்படட்டும் அப்படிங்கிறார். பிராமணர்கள் தான் சன்னியாசியா இருக்க முடியும், இதனால்தான் சன்னியாசியா இருக்க முடியாது. இந்த காலம் எல்லாம் மாறி போயிடுச்சு, ஆனால் பிராமணர்கள் தான் சன்னியாசியாக இருக்க முடியும். அப்படி வச்ச தனியா என்ன பரிவராஜிகள் பிரித்து சொல்றது அப்படின்னாக்கா, இந்த பிராமணனை காட்டணும் பரிவராஜிகனுக்கு ஏற்றம் சன்னியாசி. என்ன உத்தம ஆசிரமம், நாலு ஆசிரமங்கள், பிரம்மச்சரிய ஆசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரசாசிரமம், மோட்சாசிரமம். இந்த சன்னியாசாசிரமத்தை மோக்ஷாசிரமம் அப்படிங்கிறது, புரியாசிரமம் மோக்ஷாசிரமம் அப்படின்னா சொல்றோம். காரணம் அதுக்கு ஒரு படி ஏற்றம், ஏன்னா ஒரு வைராக்கியத்தோடு ஒரு ஆள் வெளியே வரலாம். எப்பேற்பட்ட வைராக்கியம், தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு, குழந்தைகளை விட்டுட்டு, ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டு வர. கேதாரபட்டி சுவாமி நல்ல ஐஸ்வர்யம், அத்தனை ஐஸ்வர்யத்தை அப்படியே விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாருக்கு, அந்த மாதிரி வந்து நின்றுறோம். அப்ப திருவேந்தூரத்துக்கு எழுந்துள்ள நேரம் எழுந்துள்ளனா சிஷ்யால கொண்டு ஏதாவது நம்ம தேசியம் ஏதாவது பண்ணணும்னு தோற்றிச்சாலும் அப்போ சிஷ்யால விட்டு பண்ணிட்டு நான் கிரகஸ்தாசிரமத்தில் வச்சே வரக்கூடாது, அத்தனை ஐஸ்வர்யத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துக்கலாம் வந்துட்டேன், நான் தேசியனுக்கே எல்லாத்தையும் பண்ணிருப்பேன் நேரம். ஆனா சிஷ்யால விட்டு நிறைய பண்ண வச்சேரும். அதனால என்ன இவன் எல்லாம் கூறுத்தாளன் அப்படின்னு எல்லா ஐஸ்வர்யத்தையும் விட்டுட்டு நேர இதுக்கு போய் சேர்ந்து விட்டேன். ஸ்ரீரங்கத்துக்கு ஒன்னும் சாப்பிடல, ஒண்ணுமே கிடையாது, கொஞ்சம் வச்சுதான். ஏன்னா அவருக்கு வந்து ஐஸ்வர்யத்துக்கு அப்படி சாப்பிடணும், அப்படி அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம எல்லாமே ரங்கராமனுக்கு, எல்லாம் பிரம்மாவனுக்கு. எனக்கு என்னத்துக்கு அது, எனக்கு எதுவும் வேண்டாம், எல்லாம் பகவானுக்கே அர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்க. அதனால இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு ஒன்னத்தை வசதியா சொல்றது அல்லது பிரிச்சு சொல்றது, இதெல்லாம் என்னென்ன இந்த மாதிரி ஏற்றத்தை சொல்லணும். ஆச்சாரம் இல்லாத கர்மாக்கள் எதுவும் விளங்காது. அதை சொல்றதுக்கோசரம் யான் யஸ்மாகம் சுசரிதானி அப்படின்றது. சுசரிதம் என்னக்கா, எந்த கர்மாக்கள் எல்லாம் அர்ப்பிக்கிறோமோ அவைகள்லாம் நமக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடியவைகள். சுசரித்தரித்தம், சுசரித்தம், துஷ்டரித்தம், துஷ்டரித்தம்ன்றது கெட்டத்தனம், அதெல்லாம் நமக்கு கிடையாது. நாம எல்லாம் கெட்டத்தனம்ன்றது பண்ணவே மாட்டோம். நமக்கு நம்ம தெளிவா அதெல்லாம் சொல்லி கொடுக்கல. நம்ம பண்றதெல்லாம் என்னது, ஒருத்தருக்கு ஒன்னும் உபகாரமா இருந்தா இருக்கும், ஆனால் உபகாரம் இல்லாட்டாலும் அபகாரம்ன்றது இருக்கவே இருக்காது. ஒரு சிவகிருஷ்ணனுடைய சுரூபமே அதுதான், ஸ்ரீவைஷ்ணனுடைய சுரூபமே அதுதான், எதுவுமே ஒண்ணுமே இது கிடையாது. இன்னொருத்தருக்கு கெடுதல் பண்ண தெரியாது நமக்கு தான். நாம எல்லாம் எல்லாருக்கும் அனுகூலத்தை தான் பண்ணுவோம், பிரதிகூலம்ன்றது பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லி கொடுக்கல யாருமே. அதனால நமக்கு வந்து சுசரித்தங்கள் தான் நமக்கு தெரியும், அதுதான் வரும், அதுதான் நாம அனுஷ்டிப்போம். அதனாலதான் நம்ம நம்ம எல்லாம் நல்லா இருக்கோம். நம்ம இருக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம குலமே நல்லா இருக்கு. நம்ம குலம் நல்லா இருக்குன்னா நம்ம குழந்தைகள்லாம் க்ஷேமமா இருக்கு. அதெல்லாம் என்ன காரணம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுசரிதங்கள்லாம் ஆச்சாரங்கள்லாம் தான் நமக்கு அனுகூலமா இருக்கு. அதனால எல்லாம் வந்து தனியா சொல்லக்கூடாது. அது ஆச்சாரம்னு சொன்னாக்கா வெறும் இதுல உண்டி பிரிச்சு காமிக்கிறதா, தனி அப்படின்னு பிரிக்கிறதுக்கு ஒரு ஹேது கிடையாது. அதனால பிரிச்சு எல்லாம் சொல்லிட்டு என்ன, அதுக்கு ஒரு காரணம் நம்ம சொல்லுவோம், ஏன்னா ரெண்டும் ஒன்னா இருக்கணும். அது அது ஏன் அப்படி சொல்றது அப்படின்னாக்க, முக்கியார்த்தம் இல்லை, முக்கியார்த்தம் கிடையாது. பிரிச்சு பிரிச்சு முக்கியார்த்தம் இல்லை, இது ஒரு தனி அர்த்தம் சொல்றது, அது ஒரு தனி அர்த்தம் சொல்றது அப்படின்ற அர்த்தம் இல்லை. இப்ப மீமாம்சிகா சொன்னு சொன்ன பாருங்கோ, பிராமணன் தாம் பரிவராஜகாஸ்தன், ஒரு ஆசிரமத்தை சொல்லி அதனுடைய சிறப்பை காமிக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு சுத்தியை சொல்லணும். அதுக்கோசரம் யான்யஸ்மாகம் சுசரிதானின் பிரிச்சு சொல்றது. அதனால இந்த சரணம்ன்றது ஒரு ஏகதேசத்துல ஆச்சாரம்ன்ற விஷயத்துல ஒன்றி சொல்லாதீங்க, அது கர்மாவில் கூட வரணுது. ஏன்னாக்க நம்ம வந்து நேற்று கூட பார்த்திருக்கோம், அதெல்லாம் வந்து ஆபஸ்தம்பர் சொல்றதெல்லாம் பார்த்திருக்கோம். பரிவர்த்த கர்ம பல செய்கின ஜாதியின் ரூபம் இப்படிலாம் வரிசையா பத்து சொன்ன, இதெல்லாம் நேற்று பார்த்திருக்கோம். ஆபஸ்தம்பர் சொல்றேன், கௌதமர் சொல்றேன், இவைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் கர்ம பலம் தான் சித்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி அமனிய சரணாகா சரணபதம் கூட கர்ம பரமாத்தம் சொல்லணும், சொல்லக்கூடாது. அதனால இல்ல அப்படின்னாக்கா, ஐயோ இது நிஷ்பலமா போயிடுறது ஆச்சாரம் தனியா சொன்னாக்கா பிரயோஜனமே இல்லைன்னு ஆயிடுமே அப்படின்னு சொன்னா அது தப்பது. ஏன் அப்படின்னாக்கா, ஆச்சார சாத்தியங்கள்லாம் சிந்தியம், ஆச்சார பணம் என்னது அப்படின்றதுல நிறைய இருக்கே, நிறைய இருக்கிறது. ஏன்னா இது வந்து அந்த கர்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆச்சாரம் இல்லைன்னாக்கா லோகத்துல எதுவுமே சித்திக்காது. ஒரு சின்ன விஷயம் நம்ம என்ன பண்றோம், இவன் நல்லவனா கெட்டவனா, சுத்தமானவன் அப்படின்றான். ஒரு மனுஷன் எதில் சுத்தமா இருக்கணும், வாக்குல சுத்தமா இருக்கணும், பணத்துல சுத்தமா இருக்கணும், சரீரத்துல சுத்தமா இருக்கணும், அதாவது இந்திரியங்கள் உடம்பு உள்ளம். என்ன அர்த்தம்? அசிங்கமான விவகாரங்கள் கூடாது, நல்ல விவகாரங்கள் இருக்கணும், நல்லவாளுடைய சேர்க்கை இருக்கணும். அந்த மாதிரி சேர்க்கை இருந்தாதான் நமக்கு நல்லது வரும். மாதா தேக்கா பிதா தேக்கா மம தசிச்ச பக்ஷினா அகம் மனிதரானீதா சச்சானீதோ கவாசனை அகம் முனீனாம் வச்சனம் சுணாமி கவாசனானாம் சவச்ச சுணாதி பிரத்யக்ஷமேதத் பவதாபி திருஷ்டம் சம்சர்கஜா தோஷ குணா பதம். இது கடைசி வாக்கியம் தான் சேஷம். உள்ள தெரிஞ்ச கதையே இதெல்லாம். ரெண்டு பறவைகள் ஒரு கிளியை ஒரு வேடம் நடத்தின்னு போறானா, ஒரு ரிஷி இன்னொரு பறவை எடுத்துன்னு போற கிளிய, ரெண்டும் என்ன பண்றது, எங்க போச்சோ அவளுடைய வாழ்க்கை. வேடம் வளர்த்து கிளியோ வெட்டு உத அடி ஏறுது. ஆனால் இந்த ரிஷிகள் எடுத்துன்னு போன கிளியோ அர்ஜுன் சாமி பாத்தி சாமியாமின்றது. இதெல்லாம் ஏன், நம்ம யாரோட சேர்ந்து இருக்கோமோ அந்த குணம் தான் நமக்கு வருது. அது சம்சர்க்கம் நல்ல குளத்துல பிறந்தா கூட எங்கெங்கயோ இருந்தோம்னாக்கா அது இப்படிதான் நமக்கு வந்து சேரும். நம்ம எங்க நம்ம சேர்ந்து யாரோட சேர்ந்து பழகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வரும். ஆச்சாரம் இது முக்கியம். இது இது இல்லைன்னாக்க நமக்கு கெட்ட பேர் வந்துடும். ஆச்சாரம் இல்லாம வெறும் அனுஷ்டானங்கள் பண்ணி என்ன பிரயோஜனம்? வாக்சுத்தி, மனசுத்தி, சரீர சுத்தி, இது மூணு வேணும். இந்த மூணு இருந்தாதான் நமக்கு இது உபயுக்த வைசத்தியம் அபேட்சதா கரணத்திரைய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம். தேசியன் வந்து தத்துவத்திரைய சிந்தனாதிகாரத்தில் சமைக்கிறது போல உபயுக்த வைசத்தியம் எது தேவையோ நமக்கு அதுல வைசத்தியம் இருக்கணும். வைசத்தியம்னு இருக்கணும் எதுக்கு அது தேவையில்லாத விஷயம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? தேவையில்லாத பிரயோஜனம் இல்லை. அது நமக்கு தேவை இது நம்ம ஜீவனத்துக்கு, நம்ம பெருமாள் சேர்றதுக்கு, பெருமாள் அனுஷ்டானத்துக்கு, ஆராதனத்துக்கு, இதுக்கெல்லாம் எது தேவையோ அது உபயுக்தேஷ வைசக்யம். அதான் வேண்டிய வேதங்களோடு விரைந்து எத்தனையோ வேதங்கள், அதுல பரதத்துவத்தை நிரூபிக்க வேண்டிய வேதங்கள் ஓதி வேண்டாத வேதங்களாக இருக்கணும். எல்லாமே வேண்டிய வேதம் தான். ஆனால் பரதத்துவ நிரூபணம் அதை பண்ண பெரியாழ்வார் அதுக்கு வேண்டிய வேதங்கள் ஓதி அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி உபயுக்த வைசக்யம் இவர்க நிரபேட்சதா தர்மம் அர்த்தம் காமம் அந்த மூணுத்தை விட்டுடுங்கோ, மோட்சத்தை வந்து பிடிச்சுக்கோங்கோ. பிரவர்த்தனை அபேட்சதா அந்த மூணத்தை விட்டுட்டு மோட்சத்தை வந்து பிடிச்சுக்கோங்களோ. அதுக்கப்புறம்தான் முக்கியம் கரணத்திரைய சாரூபியம். கரணத்திரைய சாரூபியம் இந்த மனோவாயம், இந்த மனோவாக்காயம் இருக்கிற காயங்கள் மூணு, இது வந்து சரூபமா இருக்கணும். ஒரே ரூபத்தோடு இருந்தாதான் நமக்கு அது பலத்தை கொடுக்கும். உள்ளம் உரை செயல் உள்ளவின் மூன்றையும் உள்ளிக்கருத்து இறை உள்ளி நொடுங்கே நம்ம வாசிக்கிறது. உள்ளம் மனசு உரை வாக்கு செயல் காயம் இந்த மூணுத்தையுமே உள்ளிக்கு அதுல என்னென்ன தோஷம் இருக்கோ எல்லாத்தையும் தள்ளிடுங்கோ. இறை செயல்மின் உயிர்க்கு அதனே நிறையில்லை. உள்ளிக்கெடுத்தரை உள்ளி நொடுங்கே அதை உள்ள அடைச்சிருங்கோ. அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு சேர முடியும். அப்படி சேர்ந்தோம்னாக்கா அதனே நிறையில்லை. அது சரியானது. அது அந்த மாதிரி இருக்கணும். அதனால இத மாதிரி இதெல்லாம் தான் பலன்கள். ஆச்சாரத்தினுடைய பலன்கள் நிறைய, ஆச்சார சாத்தியமானது பலன்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால எதுவுமே வியர்த்தம் இல்லை. ஆச்சாரமும் கர்மாக்களும் ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் பரஸ்பரம் உபகார உபகாரி பாவம் இருக்கும். ஒரு கர்மாவை ரட்சிக்கணும்னு ஆச்சாரம் இல்லாம இருக்காது. தெரியுமா சொல்லு, எவ்வளவோ ஆசிச்சோ நம்ம ஆகாரங்கள்லாம் மட்டமா எங்கெங்கயோ இஷ்டத்துக்கு தான் சாப்பிட்டு ஒரு தீர்த்தனம் ஆடாம அசுத்தியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா அந்த படித்து எதுக்கு? அது நம்ம படிச்சதுலாம் என்னத்துக்கு, எதுதான் படிக்கிறோமோ அதுபடிதான் நம்ம நடக்கணும். இவ்வளோ பகவத் தத்துவத்துக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், தெரிஞ்சுட்டு நினைச்சுக்கோங்க, அது தவறு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது அந்த ஆச்சாரம் போயிடுத்துனாக்கா அதுக்கப்புறம் பண்ற கர்மாக்களோ இந்த ஞானமோ எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, எதுவுமே நமக்கு அனுகூலமாகாது. அதனால அந்த மாதிரி பண்ணுங்கோ. நமக்கு பிரமாணம் நல்லதெல்லாம் கொடுத்துருக்கேன், எல்லாம் பாருங்கோ, எதையுமே நல்லதாக பார்க்கலாமே, நல்லதெல்லாம் பாசிட்டிவ் அப்ரோச்சிலேயே போங்கோ. லோகத்தில் உள்ள அனைத்து வசுக்களும் நமக்கு சொந்தமாயிடும். சொந்தம்னா இன்னொருத்தம் நமக்கு தேவையானது, எல்லாம் நமக்கு பிரீதிகரமா இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே நெகட்டிவ் அப்ரோச் எதிர்மறையா பார்த்தோம்னாக்கா எல்லாமே நமக்கு விரோதமா வந்துடும். அதனால இந்த சிந்தனையில போங்கோ. இது இது இந்த அதிகாரம் சொல்றது இதுதான், அதாவது ஆச்சாரமா இருக்கோ, கர்மாக்களா இருக்கீங்கோ, இல்ல ரெண்டும் ஒழுங்கா இருந்தது, அதுவும் பகவத்பரம் ஆச்சாரம், பகவத்பரமான கர்மானுஷ்டானம், இப்படி இந்த மாதிரி அனுஷ்டானங்கள் தான் நமக்கு தேவை. அதை விட்டுட்டு அல்பமான விஷயங்களுக்கோசரம் அனுப்பிச்சுட்டு இருந்தாக்கா அதை வந்து சொல்லச்ச பகவத்கீதையில பெருமாள் சொல்ற நித்தியாச்சார சௌச்சதே. அவன் நித்தியாச்சாரன், என்னன்னாக்கா நான் யோகம் பண்ணிட்டு போறேன், அது பண்றேன் இது பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டோ, கடைசியில ஒரு கர்மாவும் ஒட்டிக்காம தானும் கெட்டு தன்னை சேர்ந்தவாரையும் கெட்டடிச்சு திருப்பி நரகத்தில் போய் அவன். இப்படிப்பட்ட நித்தியாச்சாரம் வேண்டாமே, எது நமக்கு தேவையானதோ அதை பண்ணினா போறோம். அதனால இந்த மாதிரியாக கர்மா ஆச்சாரம் இது ரெண்டும் ஒண்ணுதான். இந்த ஒன்னா இருக்கக்கூடிய விஷயத்தை பிரிச்சு சொல்ல வேண்டாம். பிரிச்சு சொன்னா கூட ஏதோ ஒரு காரணத்தை வச்சு சொல்றதே தவிர்த்து இந்த மாதிரி இதுவா சொல்லக்கூடாது. ஒரேடியா ஒரேடியா இது வேற அது வேறதான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால கர்மாக்களோட கூடத்தான் இவன் அங்கிருந்து இறங்கி வருகிறான். இங்கேருந்து அந்த சொர்க்கலோகத்திலிருந்து வரச்சே அனுசயவான் கர்மாவனுடைய நீதி எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த லோகத்தில் அனுபவிக்க வேண்டியது அதெல்லாம் இருந்துதான் வரான். அந்த கர்மாக்கள் தான் புண்ணியம் கர்ம ஆச்சரித்தி பாபம் கர்ம ஆச்சரித்தி அப்படிங்கிற வாக்கியம் இருக்குது. இதெல்லாம் சூத்திரக்காரர் சொன்னது, அது சொன்னதுதான் இங்க வந்து இது சொல்றீங்க வந்து தேசிகன். அதனால இந்த மாதிரி குமார மதுவேசிங்க சொல்ற இந்த வார்த்தையை புண்ணியம் கர்ம ஆச்சரித்தி பாபம் கர்ம ஆச்சரித்தி பிரயோகம் இருக்கு. இதான் பிரசித்தியானது. இப்படி பிரசித்தியா இருக்கிற சமயத்துல இந்த ஆச்சாரம் ஏன் அப்படி பிரிச்சு சொன்னது அப்படின்னா இந்த பலத்தை தெரிஞ்சுக்கணும், ஆச்சாரத்தினுடைய பிரயோஜனத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த ஒரே காரணத்துக்குதான் இது கொஞ்சம் பிரிச்சா மாதிரி ஒரே இதை பேதம் வச்சு சொல்றது. எல்லாமே கர்மாக்கள் தான், அந்த கர்மாக்கள் இருந்து இதை விலகி ஏன்னு இதுதான் நம்ம மகான்களான ஆச்சாரியெல்லாம் அனுட்டிச்சு காமிச்சுட்டு போனா. இந்த பரவாகட்ட சுவாமி பத்தி சொல்லச்சே சொல்லுவா, பெரியவர் இருந்தாரு அவருக்கு கார்த்தால இருந்துட்டா 50 குடஞ்சலம் இருக்கணும், 50 குடஞ்சலம் இருக்கணும், 3 மணிக்கு 4 மணிக்கு இருந்து சுவாமி உதயோகஸ்தானம் பண்ணுவார், எதிரையுமே குறைபாடு கிடையாது, உதயோகஸ்தானம் 50 குடஞ்சலம் எடுத்து அவர் திருத்தாம மாடுறதாகட்டும் 2 வேளை திருத்தாம மாடி ஆகணும், அது அனைத்தையும் பண்றதுக்கு அவருக்கு பிக்ஷபாச்சு இருந்தவா அல்லது அங்க வெங்கிரியம் இணைந்ததா சுத்தமா இருந்து பண்ணிட்டு இருந்தா. திருக்குழந்தை ஆண்டவன் 2 கார்த்தாலையும் சரி மத்தியானியும் சரி ரெண்டுமே திருத்தாமடி ஆகும், அதுக்கோசரமே நடவாது கட்டினான், நடவாது திருத்தாமடி ஆகும், கார்த்தால காதலிச்சானோ மத்தியானம் நடவாப்பில அந்த அந்த பரிசுரை யாருமே இறங்க மாட்டாங்க, அது ஆண்டவன் மாத்திரமே இறங்கி ஆகும். அப்பதான் நல்லா தீர்த்தம் இருந்தது, இப்பெல்லாம் தீர்த்தம்லாம் போய் ஒரு உள்ளே கணக்கு கட்டுட்டான். ஆனால் இந்த மாதிரிதான் இருந்தது அந்த காலத்துல. ஏன் இவெல்லாம் இப்படி எல்லாம் இருந்தா அப்படின்னாக்கா சாஸ்திரங்கள் அந்த மாதிரியாக உடம்பு சுத்தியையும் மனசு தீயும் வாக்குத்தியையும் சொல்லி காமிச்சது. அந்த அனுஷ்டானம் எல்லாம் இருந்ததுனாலதான் அவெல்லாம் சிரேஷ்டமா ஜொலிச்சாவா. வெறும் வைத்தியநாத தீட்சிதரை பத்தி சொல்லுவா, தர்மசாஸ்திரம்னா எழுதினவர் அவர் தான், தர்மசாஸ்திரத்துலாம் எழுதினவர் அவர் தான். அப்படி விட்டவரை வச்சு சொல்லி கதையா சொல்லிருக்கார். அந்த மகான் வந்து எல்லாம் எழுதினார். அவர் எழுதினா படிச்சவர் இப்பேற்பட்ட வந்து சாஸ்திரத்தை நான் சேர்க்கணும்னு போறேன். அன்னைக்கு நினைச்சா அமாவாசை உடம்பு வந்து எண்ணெய் வச்சுட்டு வந்தேன், போனத உபயோகமா போட்டு இருக்கான், கௌபீனத்தோட நின்றேனா, நின்று மூத்திர சர்ஜனம் பண்ணிட்டு இருந்தேனா. இவர் வந்து கேட்டாராம், என்ன சுவாமி இவ்வளவு தர்மசாஸ்திரம் எதுக்கு இது மாதிரி பண்றேன்னு. அதுக்கு அவர் சொன்னேனா, ஒழுங்கா படிச்சேரா, இப்படி இருக்கணும்னு நான் எழுதினே தவிர்த்து நான் இப்படி இருக்கிறதா எழுதவே இல்லை அப்படின்னு. வைத்தியநாதீஸ்வரர் சொல்லுவான், எனக்கு தெரியாது அவ மகான்கள்ட்ட இன்னைக்கும் அந்த சம்பிரதாயம்லாம் வைத்தியநாதீஸ்வரர் தான் நம்ம அனுசரிச்சு போறோம். அப்படிப்பட்ட பிரிச்சை பண்டிதர் அவ்வளவு எழுதியிருக்க. ஆனா அவர் அது மாதிரி எழுதினா அதை பத்தி வச்சு நான் சொல்லுவான் உங்களப்பா, ஏன்னா அது மாதிரி இருந்தே நான் எழுதினது இப்படி இருக்கணும்னு எழுதினதை தவிர்த்து நான் இருக்கிறதா எழுதவே இல்லை. அதனால இந்த மாதிரியாக இருக்கக்கூடாது. நம்ம எதை எதை படிச்சோமோ அதுக்கு அனுகுணமாக நம்ம ஆச்சாரமா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். நம்ம வம்சங்கள்லாம் சொந்த வம்சங்கள், நம்ம பெரியவா நமக்கு முன்னாடி பிறந்தாலே ஒரு ஒரு தலைமுறையோ ரெண்டு தலைமுறையோ முன்னாடி நினைச்சு பாருங்கோ, நீங்களே சேர்த்துப்பீங்க வாழெல்லாம். அவள் நினைச்சு நம்ம எல்லாம் புலதாங்கி நினைஞ்சிருவோம், இப்பேற்பட்ட புண்ணியாத்மாக்கள் அப்படின்னு. அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம நினைப்பிக்கணும். இதெல்லாம் உங்களை குறிச்சோ எல்லா எல்லாரும் குறிச்சியும் சொல்றது, அது தனியா ஏதாவது சொல்றதா நினைச்சுட வேண்டாம். எல்லாருக்குமே நமக்கு சக்திக்கு மேல ஆச்சாரம் கிடையாது. ஆச்சாரம் நம்ம சக்திக்கு அனுகுணமாதான் ஆச்சாரம். முடிஞ்ச பரியந்தம் ஒரு தீர்த்தம் மட்டும் அனுஷ்டானம் பண்ணலாம், சந்தியானம் பண்ணலாம், சந்தியானம் பண்ணிட்டு திருமாலுக்கு ஏதோ ஒரு கை காமிக்கலாம், அதன் பிறகு திருமால் தீர்த்தம் சேர்த்துக்கலாம், அதன் பிறகு பிரசாதத்தை சேர்த்துக்கலாம். இந்த கிரமத்துல போனோம்னாக்க இதை காட்டுற என்ன அனுஷ்டானம், நம்ம என்ன பாத்திரம் உபயோகப்படுத்தணுன்றது முக்கியம் இல்ல, அந்த பாத்திரத்துல என்ன பிரமாணம் எப்படி சமர்ப்பிக்கிறோம் பத்தியோட அதுதான் முக்கியம். எந்த ஸ்மார்த்தம் எல்லாம் பாத்திருக்கேன், எவ்வளவு பாத்திரமே இருக்கும் அதை வச்சுட்டு இருப்பா. ஆனா அவ உபாசனம் பண்ணுவா, அக்னிவாதம் பண்ணுவா, ஒருத்தர் ஒரு இடத்துல இடம் பண்ணிட்டு இருக்கார் வைஷ்ணவர் யாகம் பண்ற இடத்துல, உடனே ஸ்மார்த்தம் பண்ணி அவர் சார் இது வந்து யாக பூமி சுவாமி, இது தேவதா சதனம், இங்க இடமே பண்ண வேண்டாம், எல்லாமே சுத்தமான இடம் இது, ஏன்னா தேவசதனம் அந்த இடத்துல பண்ணச்சு அந்த மாதிரி பண்ணணும் அது சொல்லி கொடுத்தார். அதனால கர்மா ஆச்சாரம் ரெண்டும் ஒண்ணுதான், ஆனால் இந்த ஆச்சாரம் இல்லாமல் கர்மா ஜொலிக்காது. அதுக்கோசரம் தான் பிரித்து சொல்றது அது, அந்த ஆச்சாரத்தினுடைய பலன் தான் நம்ம எல்லாம் சுத்தமா இருக்கிறதுக்கோசரம் அது. மற்றபடி கர்மான்றது ரெண்டும் ஒண்ணுதான். இந்த கபூரி சரணாக தவணீய சரணாக எல்லாம் வெறும் ஆச்சாரத்தினுடைய சொல்றதா நினைக்க வேண்டாம், கர்மாவதான் சொல்றது. அந்த கர்மாவோட தான் நம்ம அங்கே இருந்து இறங்கி வரும். அதுதான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். அதனால கர்மாவோட இறங்கி வர்றதுனால கர்ம பலன் அனுபவிச்சுதான் வரும். இப்படிப்பட்ட பல அனுபவம்லாம் நமக்கு தேவையில்லையே, இதுல நமக்கு வைராக்கியம் வரணும். அந்த வைராக்கியம் நமக்கு வந்ததுன்னாக்கா நம்ம நல்ல ஸ்திதிக்கு நம்ம சேர்ந்துருவோம், நம்ம கஷ்டப்படாம இருப்போம். அத இந்த ஸ்லோகத்தினால சொல்றது இத பாருங்க, ஆச்சாராம் சஸ்ய சாத்தியம் சரண வசனத்தோ ஜாதி போகாதிகம் சாத் கர்மாச்சாரோ விபக்தோ சுஜதகிரி நசத்து நத்திய பாவாத் ததோக்தே முக்கியம் வித்யாஹி கர்மண்யபி சரணவசோ நைகதேசே நிரோத்யம் ஜாத்யாதிஹி கர்மபேத பிரபவ இதி மிதே சிந்தியமாச்சார சாத்தியம். ஆச்சாராம்சஸ்ய சாத்தியம், ஆச்சாரம் இருக்கே அதுக்கு சாத்தியம்தான். எது ஜாதி போகாதிகள்லாம், ஜாதி போகங்கள், ஒரு பிராமண ஜாதி, நல்ல குலம், அதுல பிறப்பு, அதுல ஞானம், இந்த மாதிரிலாம் நிறைய சுழற்சி வேண்டியது பத்து இது அவைகள்லாம். அது மட்டுமா, அது எங்கேருந்து வருதுன்னு சரண வசனத்தக ஆச்சாராம் சுஷ்டி சாத்தியம் ஜாதி போகாதிகம் சார். சரண வசனத்தக கபோய சரணாக ரமணீய சரணாக சரண வச்சனம், அந்த வச்சனத்திலிருந்து ஜாதி போகாதிகம் ஜாதி போகம் பிரஜா அது இது எல்லாமே ஆச்சாரான்னு சாத்தியம் சார். ஆச்சாரத்துக்கு தான் அது சாத்தியமா இருக்குதே தவிர்த்து கர்மாவனுடைய சாத்தியம் என்ன? அதே சொல்றேன், அது எப்படி பிரிக்கலாம்? கர்மாச்சாரோ விபக்தோ சுஜிதா, சுஜிதா கர்மாச்சாரோ விபக்தோ. இங்கே யான்யனவத்யானி கர்மாணி யான்யஸ்மாகம் சுஜிதானி அப்படின்னு பிரிச்சு சொல்றது, கர்மாவையும் ஆச்சாரத்தையும் பிரிச்சு சொல்றது எங்க? சுஜிதா வேதத்திலேயே. அதனால இங்க வந்து கர்ம பலன் ஒண்ணுமே இல்லை, கர்மாவிடத்துல வரவே இல்லை. ஆச்சார பலனான இந்த ஜென்மாக்கள் எல்லாம் அனுபவிக்கதான் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னாக்க, இது நான் சத்து, இது நல்ல, இது பட்சம் இல்லை. ஏன் அப்படின்னு, ததோக்தேகே கத்திய பாவா, ததோக்தே விபத்திய கீர்த்தனம் பண்றது, பிரிச்சு சொல்றதுன்றது. அந்த பிரிச்சு சொல்றதுன்றதுனாலயே ரெண்டுமே வேற வேறன்றது கதி கிடையாது. வேதாவகதி அசம்பவிக்கும், வேதம்னுட்டு வரவே வராது, சம்பவிக்காது. அதனால இந்த வேதாவகமகத்துவம் வரவே வராது. ததோ தேகே, அது சஷ்டி விபக்தியோ அல்லது பஞ்சம விபக்தியோ எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த மாதிரி பேதம் வராது, வேதமே கொடுக்காது. கர்மாவையும் ஆச்சாரத்தையும் பிரிச்சு சொல்லவே சொல்லாது. அல்லது கர்மா ஆச்சாரம் இது ரெண்டும் பரியாயமா இருக்கும், பரியாயமா இருந்தா கூட தனித்தனியா கீர்த்தனம் பண்ணா கூட தப்பு இல்லை. ரெண்டும் பரியாயம் தான், அதாவது ஒரே சொல், பல சொற்கள் ஒரே அர்த்தத்தை கொடுக்கும், அது பரியாய பதங்கள் அப்படிங்கிறோம். கஜகா கும்பகா கலசகா அப்படின்னா வரிசையா சொல்றோம். இப்போ கடம் வேற கும்பம் வேற என்ன? கடம் கும்பம் கலசம் எல்லாமே ஒரே அர்த்தம் தானே, அத மாதிரி. ஆனாலும் கூட சரி, சில சமயத்தை சொல்லுவோம், ஒரு குடம்னு ஒண்ணு சொல்றோம், கடம் கடம்னா குடம், அது ஒரு பானையா, சின்ன பானை, அது பெரிய பானையா இருந்ததுன்னு சொல்லுங்களேன், அது கூட குடம் தான். ஆனா தமிழ் அதுக்கு என்ன, சாரல் அப்படின்ற கிராமங்கள்லாம் பார்த்தா தெரியும். இந்த செலவுக்கானே ரசிகன் மன்னன் அவன் என்ன பண்ணுவான்னு, ஒவ்வொரு பெரிய பானை வச்சிருப்பான், அந்த பானையில வந்து துணிகள் எல்லாம் போட்டு, வெந்நீர் போட்டு, சோடாப்பு போட்டு கொதிக்க வைப்பான். அதுக்கு வந்து இதுன்னு சொல்ல மாட்டா, பானை அப்படின்னு சொல்ல மாட்டா, சால் அப்படிங்குவான். அது அந்த பெருசா பெருசா இருக்கோ அதனுடைய பெரிய சைஸ பார்த்துட்டு அதை வந்து சால் அப்படின்றார். அதனால இந்த சாலில் போட்டு வச்சிருக்கோங்க. எங்க அம்மா எல்லாம் பெருசா வச்சிருந்தா அது மாதிரி, அது என்ன பண்ணுவான்னாக்க, புளி இருக்கு பாருங்கோ, ஒரு வருடத்துக்கு வாங்கி வேண்டிய புளி வாங்கிட்டுருவா, அதை வாங்கி கொட்டையெல்லாம் வாங்கி நல்லா வெயில போட்டு அதுக்கப்புறம் அது உருண்டை உருண்டையா உருட்டி அழகா அந்த பெரிய சாலில் போட்டு வச்சிருவா. ஒரு 12 உருண்டை 13 உருண்டை இருக்கும் ஒரு பெரிய சாலில் போட்டானா என்ன ஆகும், ஒரு மாசத்துக்கு ஒரு உருண்டை, பெரிய குடும்பம், ஒரு உருண்டை அது 1 கிலோ 2 கிலோ இருக்கா வீசன் அப்பெல்லாம் சொல்லுவா. இப்பதான் அதெல்லாம் போயிடுத்து அந்த இதை வச்சு பார்த்து. இதனால ஒரே வசுதான், அதுக்கு ஏதோ ஒரு விதத்துல பேர் மாறுறது. அது காரணம் அதனுடைய ஆக்காரம் வடிவம், ஒன்னு சின்னதா இருக்கு, ஒன்னு பெருசா இருக்கு, அதை வச்சு பிரித்து சொல்லுவா. அந்த மாதிரி இங்க ஏதோ ஒரு காரணத்தை விட்டு சொல்றதே தவிர்த்து இது வந்து தனித்தனியான்னு சொல்ல வேண்டாம். இன்னொன்னு, லோக பிரசித்தி இப்படிதான் இருக்கு. லோக பிரசித்தி எப்படி இருக்கோ அதுக்கு கொஞ்சமா அர்த்தம் சொல்லணும். லோகத்துல புண்ணியம் கர்ம ஆச்சரித்தி, பாபம் கர்ம ஆச்சரித்தி எல்லாம் இருக்கு. அதனால ஆச்சாரம்ன்றதுக்கு தனி அர்த்தம், அது தனியா சொல்லும். முக்கியம் விருத்தியாகி கர்மன்யப்பி சரணவச்சாக, முக்கிய விருத்தி முக்கியமான அர்த்தத்தை என்னது சரணம்னா கர்மாவை கூட சொல்லும். அது கர்மன்னு சரணம் வச்சா அப்படி இருக்கிறது நான் முக்கிய விருத்தினாலே வருமே ஆச்சாரத்தி அப்படின்னு சொன்னதுனால கர்மாவே சொல்லும். அதனால நைகே நிரோத்தியம் ஏகதேசம், ஆச்சாரம் கர்மான்னு தனியா பிரிச்சு அந்த சரணம்ன்றது ஆச்சாரத்துலதான் வரும், அதுல ஒன்றுதான் இருக்கும், ஏகதேசத்துல தான் இது அப்படின்னு நிரோதம் பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது. அதாவது கர்மாவில கூட ஆச்சார சுத்தம் வரும், அது வராதுன்னு தடுக்கக்கூடாது. என்ன நிரோத்தியம்? நான் ஏகதேசிய நிரோத்தியம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம சொல்றோம் ஆவசம் வசனங்கள்லாம் நேற்று நம்ம சேவிச்சாரு, பிரத்யகன்மை பலம் அனுபவிய பதா சேஷையின விசித்த தேச ஜாதி குல ரூப ஆயுஸ்ருத விருத்த வித்த பிரதிபத்தியந்தே அப்படின்னா வாக்கியம் பார்த்தோம். இங்க பாருங்கிறது சேஷையின கர்ம பலம் அனுபவிய பிரதசேஷன அப்படின்னு கேட்கறது. அதனால கர்மபலம் அந்த கர்மாவுடைய சேஷம் தான் அர்த்தம் பிடிச்சிருக்கு, அதுதான் ஜாதி போகாதிகளுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு அவசம்பரே சொல்லிவிட்டார். ஆபசம்பர் சொன்னதை தப்பா சொல்றதுக்கு, அத மாதிரி கௌதமர் சொன்னதை தப்பா சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா இவரெல்லாம் நேர வேதத்தை சாட்சாத் கருத்தி நம்மளை அனுகிரகித்தவா, அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால தனியா அர்த்தம் சொல்லக்கூடாது. அது மட்டுமா, ஆனால் ஜாத்தியாதி கர்ம தெய்வ பிரபதே சிந்தியம் ஆச்சார சாத்தியம். ஆச்சார சாத்தியம் என்ன அப்படின்னாக்கா, ஆச்சார பலம் கிம் அப்படின்னு சிந்தனம் பண்ணாக்கா பகுலப்யம் நிறைய கிடைக்கிறதே. ஆச்சாரம்னு இந்த மாதிரி சொன்னது ஏன், ஆச்சார சாத்தியம்லாம் நிறைய இருக்கும் இல்லையோ, சித்தி இருக்கு நிறைய சொன்ன இது வரையும், அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஆச்சார சாத்தியம். இது வந்து உத்தமர் சுவாமியினுடைய பாடபேதம், சிந்தியம் ஆச்சார சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குமார வரதேசியனும் அச்சிந்தியம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அச்சிந்தியம் ஆச்சார சாத்தியம். அதுக்கு அர்த்தம் வேற இருக்காது, ஆச்சார சாத்தியமா இருக்கிறதுன்றது அச்சிந்தியம், அதை நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலாம். அது இதனால ஆச்சார சாத்தியம் எவ்வளவு யாருக்குமே தெரியாது. வந்து நேற்று கூட நேற்றோம் நினைச்சோம் சொல்றது பார்த்தோம். ஏன்னா ஒருத்தர் என்ன பண்றான்னாக்கா, யோகத்தை ஆரம்பிச்சுட்டு நடுவில் விட்டான்னாக்கா அவன் வந்து என்ன ஆகும் கதி அப்படின்னா அர்ஜுனன் கேட்கிறான். அதுக்கு பதில் சுச்சி நாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபிஜாயதே, யோக பிரஷ்டன் யோகத்தின் நடுவில் விட்டவன் வந்து சுச்சி சுத்தமான ஆத்மாக்கள், அவள்லாம் யோகம் பண்றதுக்கே அவள்லாம் சுத்தமா இருக்கிறவா, அப்படிப்பட்டவாளுடைய வம்சத்துல பிறப்பான், அவளுடைய திருவாளிகளையும் பிறப்பான் அப்படின்னா வந்து சொல்லிட்டது பெருமாள் சொல்றாரு. அப்படின்னா இவன் வந்து இந்த ஆச்சாரம் இருக்கே, ஆச்சாரம்ன்றது இவன் சுத்தமா இருந்துண்டு, மனசுத்தமா வசசுத்தமா தேக சுத்தமா இருந்துண்டு, அனுஷ்டானங்களை பண்ணி அதன் பிறகு கர்மாக்களை பண்ணி அதன் பிறகு யோகாபியாசம் ஆரம்பிச்சு விட்டுட்டா கூட சுசீனாம் ஸ்ரீமதாங்கே ஸ்ரீமான்கள், எப்பேற்பட்ட ஸ்ரீமான்கள், அவள்னா யோக ஸ்ரீமான்கள், ஞான ஸ்ரீமான்கள், ஆச்சார ஸ்ரீமான்கள், சுத்தமான வம்ச ஸ்ரீமான்கள், அப்படிப்பட்ட திருமாளிகளையும் புறப்பான். ஏகனா வம்சே குலேன்னு அர்த்தம் பண்றார் பாஷ்யகாரங்க, நல்ல குலத்திலேயே விவரிப்பான் அப்படின்னு ஆறாம் அத்தியாயத்துல இதெல்லாம் சொல்லிருக்கிறது. அதனால இந்த மாதிரி எல்லாம் பொறுப்பான்றதுனால ஆச்சார பலம் இருக்கு பாருங்க, அது ஆச்சாரத்தினால சாதிக்கப்பட வேண்டிய அச்சிந்தியம், இவ்வளவுதான் சொல்ல முடியாது. அல்லது உத்தமர் சாமி சாதிக்கிற மாதிரி சிந்தியம், அது சிந்தனம் பண்ணாக்கா பகுபலம் சிந்தியம், ஒன்னு ரெண்டு பலம் இல்ல, நிறைய பலன்கள் வரும், அது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, அதெல்லாம் சொல்றதுக்கு இது வந்தது அப்படின்னு அர்த்தம். அது அதனால இந்த ஆச்சாரம்ன்றது ரொம்ப முக்கியம், அந்த முக்கியத்துவத்தை காமிக்கிறதுக்கோசரம் ஆச்சாரம் பிரிச்சு காமிக்குது. மற்றபடி ஆச்சாரம் கூட கர்மாவோட சேர்த்துக்குதான், அந்த கர்மா சேர்த்துக்குன்றதுனால கர்ம பலமாகத்தான் ஜாதி போகம்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால கர்மாவோட சேர்ந்துதான் சொர்க்கலோகத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது இந்த யாத்தனா சக்கரவர்த்தி அவன் இறங்கி வருகிறான் அப்படின்னு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாத்து. இப்ப பாருங்க, ஆச்சாராம் சாத்தியம் சரணவசனத்தோ ஜாதி போகாதி சம்சியா கர்மாச்சாரோ விபக்தோ சுதிதகிதி நசதே பிரத்யபாவா ததோக்தே முக்கியம் வ்ருத்யாஹி கர்மண்யபி சரணவசோ நைகதேசே நிரோத்யம் ஜாத்யாதிஹி கர்மபேத பிரபவயுதி மிதே சிந்தியமாச்சார சாத்யம். கவிதாக்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.